இந்த கேத்தலிக் கஸ்டம்ஸ், இந்த 3 times இந்த பெல் ஷுட் பி ரிங், இட் இஸ் அவர் கஸ்டம். தேர் இஸ் ஆல்சோ சர்ச் ஐ திங்க் ஸோ இட் வில் ரிங் அட் அபவுட் 11 o'clock டுடே, 12 o'clock தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் நவ். இப் இட் இஸ் ரிங் மீன்ஸ் பீப்புள் வில் கம் அண்ட் ஆஸ்க் இட். 12 o'clock இட் வில் ரிங். கொண்டு வரணும் டீச்சர் இந்த பக்கத்தில். நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு வாரத்துக்கு உட்காருங்க, அப்புறம் கூட உட்காருங்க, அப்புறம் நான் இது பண்ணிடுறேன் நான். ரைட் ரைட், தேங்க்ஸ். ஓ எஸ் இன் பிஹைண்ட் தேர் இஸ் பிஹைண்ட் ஆல் த கேத்தலிக் சர்ச் யூ சி. It, and there is a daily mass means there will be a church, there will be a father, the father will be reset near the church, because people will come for them. Suppose there is a function in house, suppose a death, some marriage. Now there is a marriage at 11 o'clock here, so 11 o'clock there is a marriage here, so you can also record that also, the how the marriage wedding ceremony is taking place in Tamil Nadu, in what is a Catholic customs here. Here also they differentiate here in Catholics and and the CSC people, they will celebrate in a different way. So every section there will be separate customs. There will be a vast difference between north and south. If you go to north, it will be complete, there will be a different culture. South, there is always, wherever you go in south, there is a wonder you can see. Temple will be there, biggest temples. It's ancient temple. But north, you cannot see such kinds of temples. This is a culture. It's a Dravidian culture. They will be all of us are come from Aryans. So we can see the difference of peoples, different culture, variety of languages, multi types of customs. There are thousands of languages in India. So you can cover up all the things. Thank you.